சரங்கோடு புங்கை ஓயல ஓய ஓயல எங்க பல காயல நீ சக்கும்படி சிரிச்சடி சோனப்பாரியா சோனப்பரியா சோனப்பரியா சோனப்பரியா நீ தனவரியா சோனப்பரியா சோனப்பரியா காலு நண்டு பார்த்தது சொன்ன பரியா அது சுருண்டு சுண்ணாம்பா போய் ஒத்த காலில் நிக்கிறடி முத்து குளிக்கும் பீட்டர சொன்ன பரியா அவன் காஞ்சு கருவாளா போய் குவார்டர் எல்லாம் முங்கிட்டானே அந்தரிய சுந்தரிய சொன்ன பரியா மந்திரிய முந்திரிய சொன்ன பரியா அந்தமெல்லாம் சிந்தரிய சொன்ன கடலின் நாடோ எவனும் கண்டதில்ல நானே நெஞ்சுக்குள்ள நிக்கரிய சோனா பரியா மீனுமுள்ள சிக்கரிய சோனா பரியா